நடிப்பது போலே குடிப்பார் சிலர் பாட்டில் மயங்குவார் சிலர் பாட்டிலில் மயங்குவார் சிலர் குடிப்பது போலே நடிப்பார் சிலர் நடிப்பது போலே குடிப்பார் சிலர் சிலர் பாட்டிலே மயங்குவார் மயக்கத்தில் எல்லாம் அவசரம் ஏது ரகசியம் அந்த மயக்கத்தில் எல்லாம் அவசரம் மதுவில் விழுந்தவன் வார்த்தையை மறுநாள் கேட்பது அவசியம் அவர் இவர் எனும் மொழி அவன் இவன் எனவர் நடிப்பது போலே குடிப்பார் சிலர் பாட்டில் மயங்குவார் சிலர் பாட்டிலே மயங்குவார் கருணையில் போதை இல்லை மனம் மதி நரம் சுகம் அது தருமா நீ நினைக்கும் போதை வரும் நன்மை செய்து பாரு நிம்மதியை தேடி நின்றார் உண்மை சொல்லிப்பாரு நடிப்பது போலே குடிப்பார் சிலர் பாட்டில் மயங்குவார் சிலர் பாட்டிலே மயங்குவார்